தாயிடம் இருந்து தந்தை இறந்து போன அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த கணத்தில் பரதனுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை கம்பர் ஒன்றிரண்டு பாடல்களில் வரிசையாக கூறிச் செல்கிறார். அதை கேட்டவுடனேயே அவன் கீழே விழுந்து துடிக்கிறான் என்று கம்பர் சொல்கிறார். அது துயரத்தின் உச்சபட்சமான நிலையை காட்டும். நாம் நடைமுறையில் கூட பார்க்கிறோம், சோக சம்பவங்கள் மனதை பாதிக்கின்றன மனிதர்களை. சிலர் இயல்பாக அதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், சிலர் அதை கேட்டதும் துயரம் தாங்காமல் அழுவார்கள், சிலருக்கு கண்ணீர் தாரை தாரையாக கண்களில் இருந்து ஊற்றெடுக்கும், சிலர் ஐயோ இப்படி நடந்துவிட்டதே என்று அரற்றுவார்கள். இதெல்லாம் சோகத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். ஆனால் இந்த சோக வெளிப்பாடுகளின் உச்சபட்சமான ஒரு நிலை என்னவென்றால் தரையில் விழுந்து புரளுதல். அவ்வாறு புரளக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த சோகம் அவர்கள் தாங்காத நெஞ்சினராய், நிற்கக்கூட சக்தியற்றவர்களாய் அப்படியே விழுந்து புரளுவார்கள். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. அவர்கள் உடலும் மனமும் குமைந்து தாங்க முடியாதவர்களாக துடிப்பார்கள். அந்த துடிப்பும் அந்த தவிப்பும் பரதனிடம் ஏற்பட்டன. எனவே பரதன் தந்தை சொல்லை தந்தை இறந்து விட்டான் என்று கேட்டான். அந்த செய்தி அவனை தரையில் வீழ்த்தி விடுகிறது. அவன் தரையில் விழுந்து புலம்புகிறான், புரளுகிறான். ஒரு மரம் விழுந்தது போல் கீழே விழுந்து புரண்டான் என்று கம்பர் பாடுகிறார். அதன் பிறகு எழுந்து நின்று தன் தாயையே கடிந்து பேசுகிறார். அவள் உரைத்த முறை அவனுக்கு ஏதோ மனதிற்குள் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தந்தை இறந்து விட்டான் என்ற செய்தியை சகஜமாக கூறுகிறாள். இயல்பு நிலை மாறாத ஒருத்தியாக நின்று கொண்டு அவள் அதை கூறுகிறாள். எனவே அவள் மீது இவனுக்கு கோபம் வருகிறது. தந்தை இறந்திருக்கிறான், அதை சாதாரணமாக இவள் பேசுகிறாளே, உன்னைத் தவிர இப்படி பேசக்கூடியவர்கள் வேறு இருப்பார்களா என்று தாயையே கடிந்து சொல்லுகிறான். இன்னும் இவனுக்கு நடந்த விவரம் முழுமையாக தெரியவில்லை. தாய் சூழ்ச்சி செய்து அபகரித்து விட்டாள் ராஜ்யத்தை என்ற செய்தியெல்லாம் தெரியவில்லை. ராமன் காட்டுக்கு போன செய்தி தெரியவில்லை. தந்தை இறந்து போய்விட்டான் என்ற செய்தியை அவள் சொல்லுகிறாள். அதை சோகமின்றி சொல்லுகிறாள். அவள் சொல்லக்கூடிய அந்த விதத்திற்காக, இப்படி ஒரு செய்தியை சாதாரணமாக சொல்லுகிறாளே என்பதற்காக தாய் மீது கடிந்து பேசுகிறான். உன்னைத் தவிர இப்படி இந்த செய்தியை சாதாரணமாக மற்றவர்கள் சொல்ல முடியுமா என்று தாயை கடிந்து பேசுகிறான். அதன் பிறகு மேலும் எதுவும் சொல்லவில்லை தாயை குறித்து. தந்தையின் சோகமே அவனை தந்தையை இழந்த சோகமே அவனை பெரிதும் பீடித்து இருப்பதனால் அதை குறித்த புலம்பலுக்குள் போய்விடுகிறான். அப்பா போய்விட்டதை குறித்த ஆற்றாமை அவனை பற்றி கொள்கிறது. எனவே அந்த அரற்றுதல் அவனை பீடித்து கொள்கிறது. தாய் ஏன் இவ்வாறு சோகம் இல்லாமல் நிற்கிறாள், காரணம் என்ன என்ற ஆய்வுக்குள் அவன் போகாமல் தந்தை இறந்த சோகத்தால் பீடிக்கப்பட்டவனாக புலம்பத் தொடங்குகிறான். அப்படி புலம்பக்கூடிய செயலை சொல்லுகின்ற பாடல்களில் ஒன்றுதான் இந்த 200வது பாடல். இறப்பு செய்தியை கேட்டவுடன் புலம்பக்கூடிய தன்மை இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னதான் இன்றைய காலகட்டம் வெறுமனே மேலோட்டமான உறவுகளுடைய ஒரு காலகட்டமாக மாறிவிட்டது என்று பலரும் சொன்ன போதிலும் கூட, உள்ளார்ந்த அன்பு பிணைப்புடையவர்களாக அன்புக்குரியவர்களுடைய இறப்பை கேட்டவுடன் தாங்க முடியாது துடிக்கின்ற நிலையை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அந்த செய்தியை கேட்டவுடன் தங்களை அறியாமல் புலம்பக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவ்வாறு இங்கு பரதன் புலம்புவதை சொல்லுகிறார் கம்பர். முதலவன் முதலிய முந்தையோர் பழம் கதையையும் புதுக்கிய தலைவ கண்ணுடை முதலவன் சிலைவிலின் நோன்மை நூறிய புதல்வனை எங்கனம் பிரிந்து போயினாய். பலவிதமாக புலம்பிக் கொண்டு வருகிறான். அதில் ஒரு பாடல் இது. பொதுவாக இறந்தவர்களை பார்த்து அரற்றுபவர்கள் அரற்றக்கூடிய ஒரு தன்மைதான் இங்கு பரதனிடமும் வெளிப்படுகிறது. எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டாயானா இனி என்று சொல்லி அரற்றுவார்கள். அல்லது ஒரு அன்புக்குரிய ஒரு சொந்தத்தை காட்டி, இந்த பாச பிள்ளையை இந்த மகனை விட்டா நீ போய்விட்டாய் என்று புலம்புவார்கள். ஏதாவது உறவை சுட்டி காட்டி புலம்புவார்கள். அல்லது தங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து எங்களையெல்லாம் விட்டு போய்விட்டாயே என்று புலம்புவார்கள். இங்கு பரதன் ராமனை விட்டு நீ பிரிந்து போய்விட்டாயா, உன் அன்புக்குரிய புதல்வனாகிய உன் உயிருக்குயிராக இருந்த புதல்வனாகிய ராமனை விட்டுவிட்டா நீ போய்விட்டாய் என்று சொல்லி புலம்புகிறார். இதுதான் இந்த பாட்டு உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருத்து. புதல்வனை எங்கனம் பிரிந்து போயினாய். புதல்வன் என்பது இங்கு ராமனை குறிக்கிறது. தலைவ என்ற ஒரு சொல் வருகிறது. அது தசரதனை விழித்து சொல்லக்கூடிய வார்த்தை. தலைவனே, தலைவனாகிய என் அப்பா, உன் புதல்வனாகிய ராமனை எவ்வாறு நீ பிரிந்து போயினாய். ஒருபோதும் நீ பிரிய மாட்டாயே, அவனோடு இணக்கமாகவே இருப்பாயே, அவன் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பாயே, அவனை விட்டுவிட்டு நீ எப்படி பிரிந்து போயினாய் என்று கேட்கிறான் பரதன். தலைவ என்பது தன் தந்தையை அவன் விழிக்கின்ற விழி. தந்தையையே தலைவன் என்று விழித்து பேசுகிறான். ஏனென்றால் தசரதன் அந்த தேசத்திற்கே தலைவனாக இருந்தவன், அரசனாக விளங்கியவன் என்பதனால் அவனுடைய பிள்ளைகளும் அவனை அரசர்கள் என்று சொல்வார்கள். இன்றளவும் அதை நாம் அரசியலில் அறிகிறோம் அல்லவா. ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு பிள்ளைகளாக இருப்பவர்கள் பொது வெளியில் பேசும்போது தலைவர் என்று சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறதெல்லாம் நாம் கேட்கிறோம் அல்லவா. அப்பா என்ற சொல்லை குறிப்பிடாமல் பொதுவாக தலைவ என்று சொல்லுவதை கேட்கிறோம். அதுபோல இங்கு தசரதனை தலைவ என்ற சொல்லால் சுட்டி விழித்து பேசுகிறான் பரதன். தலைவ புதல்வனை எங்கனும் பிரிந்து போயினார். இவ்வளவுதான் இதில் உள்ள சாரமான கருத்து. தலைவ புதல்வனை எங்கனம் பிரிந்து போயினான். தலைவனாகிய என் தந்தையே, உன் சிறப்புக்குரிய புதல்வனாகிய ராமனை எவ்வாறு நீ பிரிந்து போயினாய்? இதில் அந்த தலைவன் என்பதற்கு ஒரு அடை வந்திருக்கிறது, புதல்வன் என்பதற்கு இன்னொரு அடை வந்திருக்கிறது. அதுதான் இந்த பாட்டை நான்கு அடி பாடலாக மாற்றுகிறது. பாட்டில் உள்ள செய்தி ஒற்றை வரியில் அமைந்ததுதான், தலைவன் புதல்வனை எங்கனம் பிரிந்து போயினார், அவ்வளவுதான். அந்த புதல்வன் என்பதற்கு ஒரு அடை கொடுக்கிறார், அது ராமனை குறிக்கும் விதமாக ஒரு அடை கொடுக்கிறார். கண்ணுடை முதலவன் சிலைவிழின் நோன்மை நூறிய புதல்வன் என்று சொல்லுகிறார். அந்த புதல்வன் என்ற வார்த்தை ராமனை குறிப்பதாக நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் என்றால், அதற்கு முன்பு உள்ள அடையால் அறிந்து கொள்கிறோம். கண்ணுடை முதலவன் சிலை விழின் நோன்மை நூறிய புதல்வன். சிலை விழின் நோன்மை நூறிய புதல்வன். விழின் வில்லின் என்பது விழின் என்று இடை குறைந்து வருகிறது. வில்லினுடைய நோன்மை, நோன்மை என்றால் பலம் என்று பொருள், வலிமை என்று பொருள். இந்த நோன்மை என்ற சொல் திருக்குறளில் கூட இதே பொருளில் வந்திருக்கிறது, வலிமை என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஒண்மை உடைத்து. வில்லின் வலிமையை நூறுதல், நூறுதல் என்றால் அட நொறுக்குதல், அழித்தல் என்ற பொருள். வில்லின் வலிமையை அழித்த புதல்வன். அங்கே சனகனுடைய அரண்மனையில் சீதைக்கு திருமண நிபந்தனையாக வைக்கப்பட்ட அந்த வில்லை ராமன் வளைத்து முறித்தான் அல்லவா, அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. அந்த வில்லை முறித்தவனாகிய புதல்வன், அந்த வில் யாருடைய வில் என்றால் சிவனுடைய வில். அதையும் சேர்த்து சொல்கிறார், கண்ணுடை முதலவன் சிலை வில் என்று சொல்கிறார். முதல் என்றால் நெற்றி என்று பொருள். கண்ணுடை முதல் என்றால் கண்ணை உடைய நெற்றி. நெற்றியில் ஒரு நெருப்பு கண்ணை பெற்றிருக்கிறார் அல்லவா சிவன். அந்த சிவனுடைய வில்லினுடைய வலிமையை அழித்த புதல்வனாகிய ராமனை எங்கனம் பிரிந்து போயினாய் என்று பரதன் புலம்புகிறான். கண்ணுடை முதலவன் என்பது சிவனை குறிக்கிறது. அவனுடைய வில்லின் நோன்மை நூறிய அந்த சிவனுடைய வில், அது சிவதனுசு. சிவனிடம் இருந்து ஜனக மகாராஜனின் முன்னோன் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது வழி வழியாக ஜனகன் வரைக்கும் அந்த வில் இருந்து கொண்டிருந்தது. ராமன் வந்து அதை முறித்தான். இதுதான் அந்த வில்லினுடைய வரலாறு. எனவே அந்த வில் சிவதனுசு என்று கூறப்படும். எனவே இங்கு அந்த செய்தியை சொல்லும்போது கண்ணுடை முதலவன் சிலை வில் என்று அந்த வில்லை குறிக்கிறார். அந்த வில்லினுடைய நோன்மை நூறிய புதல்வன் என்பது ராமனை குறிக்கிறது. இந்த ஒற்றை வரியிலேயே பல அரிய சொற்கள் இருக்கின்றன. முதல், முதல் என்பது நெற்றியை குறிக்கிறது. நோன்மை என்பது வலிமையை என்ற பொருளை தருகிறது. நூறிய என்பது அழித்த என்ற பொருளை தருகிறது. நூறுதல் என்றால் அழித்தல், நொறுக்குதல், தகர்த்தல் என்றெல்லாம் பொருள் தரும். அந்த வில்லின் வலிமையை அழித்த புதல்வன். இங்கு கூடுதலாக சிலை என்ற ஒரு சொல் வந்திருக்கிறது. சிலை, சிலை வில் என்ற ஒரு சொல் வருகிறது. வில் தெரியும், சிலை கிளை என்பதும் வில் என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தையாக பல இடங்களில் வரும். சிலை என்பதற்கே வில் என்ற பொருள் நாம் ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு வில் என்று தனியாக வந்துவிட்டது. அதற்கு முன்பாக சிலை நிற்கிறது. இந்த சிலை என்பதற்கு கல் என்ற ஒரு பொருள் உண்டு. கல், மலை என்றெல்லாம் பொருள் உண்டு. நாம் சிலை என்று பொதுவாக கல்லால் செதுக்கப்பட்ட உருவத்தை குறித்து கூறுகிறோம், சிலை என்று சொல்லுகிறோம். அதுதான் பொதுவாக வழக்கத்தில் உள்ள ஒரு பொருளாக இப்போது இருக்கிறது. கல்லால் செதுக்கப்பட்ட உருவங்களை குறிப்பதற்கு மட்டுமே பெரும்பாலும் நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த சிலை என்ற சொல் கல்லையும் குறிக்கும், கற்களின் பெரிய தொகுதியாக உயர்ந்தோங்கி நிற்கக்கூடிய மலையையும் குறிக்கும், வில்லையும் குறிக்கும். இன்னும் பல பொருள்கள் இருக்கின்றன. பொதுவாக சிலை என்பது இலக்கியங்களில் வில் என்ற பொருளில் பரவலாக பல இடங்களில் பயின்று வருகிறது. சில இடங்களில் கல், மலை என்ற பொருளிலும் பயின்று வருகிறது. இங்கே மலை என்ற பொருளில் வருகிறது. கண்ணுடை சிதலவன் நுதலவன் கண்ணுடை நுதலவன் சிலை வில் என்பது சிவபெருமான் கையில் இருந்த மேருமலையாகிய வில் என்ற பொருளை தருகிறது. மேருமலையின் அம்சமாக இருந்த வில், சிவன் திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட போது மேருமலையையே வில்லாக வளைத்து எடுத்துக்கொண்டு போனான் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. எனவே அந்த வில்லை பற்றி சொல்லும்போது சிலை வில் என்று கம்பர் இங்கு குறிக்கிறார். மலையே வில்லாக சிவனுடைய கையில் இருந்தது. அந்த வில்லுதான் ஜனகனுடைய முன்னோனுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே ராமன் முறித்த அந்த வில்லை பற்றி சொல்லும்போது சிலை வில் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். மலை வில், சிவபெருமானுடைய மலை வில்லின் வலிமையை தகர்த்த புதல்வனாகிய ராமனை நீ எவ்வாறு பிரிந்து போயினாய் என்று பரதன் புலம்புவதாக கம்பர் பாடுகிறார். அந்த பரதன் தலைவ என்று தன் தந்தையை விழித்து சொல்லுகிறான் அல்லவா, அந்த தலைவ என்பதற்கு ஒரு அடை கொடுக்கிறார். அடை கொடுத்து பேசுகிறான் பரதன். எப்படிப்பட்ட தலைவன்? முதலவன் முதலிய முந்தையோர் பழம் கதையையும் புதுக்கிய தலைவர். முதலவன் என்பது இங்கு அந்த சூரிய குலத்தின் முதன்மையான ஒரு அரசனை குறிக்கிறது. அந்த அரசனுடைய பழைய வரலாற்றை புதுக்கிய தலைவனே என்று தன் தந்தையை சிறப்பித்து பேசுகிறான் பரதன். பொதுவாக அரிய செயல் ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த செயலை அதற்கு முன்பு அந்த மாதிரியாக செய்தவர்களுடைய செயலோடு ஒப்பிட்டு பேசுவது ஒரு வழக்கம். இப்போது இங்கு அரசியலில் பரவலாக எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி வந்து நேர்மையான நிர்வாகம் செய்து அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வருகிறார் என்றால், இவர் காமராஜர் போல ஆட்சி செய்கிறார் என்று அவரை சிறப்பித்து சொல்லுவார்கள். அதற்கு முன்பு ஒரு சிறந்தவர் இருந்தால் அந்த சிறந்தவரோடு இப்போது உள்ள ஒருவரை ஒப்பிட்டு பேசுவது ஒரு மரபாக இருக்கிறது. எனவே தன் தந்தையை பற்றி கூறும்போது தன்னுடைய மரபில் முதன்மையாக திகழ்ந்த ஒரு அரசனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான், முதலவன் என்று சொல்லுகிறான். இங்கு முதலவன் என்பது இந்த மரபிலேயே முதன்மையாக இருந்த ஒருவரை குறிக்கிறது. அது யாரை குறிக்கிறது என்றால், சூரிய வம்சம், சூரிய குலம் என்று சொல்வதனால் இது சூரியனை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். முதலவன் முதலிய முந்தையோர் பழம் கதையையும் புதுக்கிய தலைவர். நமது குலத்தின் முதல்வனாகிய அந்த சூரியன் என்னுடைய அந்த பராக்கிரம செயல் அடங்கிய அந்த வரலாற்றை சூரியன் முதலிய அந்த முந்தையோர் நமது மூதாதையர்களுடைய அந்த பழைய வரலாற்றை புதுக்கிய தலைவனே என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். முதலவன் என்பது சூரியனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் முதலிய நம் மூதாதையர்களுடைய பழைய கதையை, அதாவது பழைய வரலாற்றை புதுக்கிய, புதிதாக உருவாக்கிய, புதிதாக அந்த மாதிரியாக நல்ல செயல்கள் செய்து அந்த வரலாற்றை புதிதாக உருவாக்கியவனே. அது பழைய வரலாறாக இருந்தது, நீ வந்த பிறகு மீண்டும் அதை போல செயல்களெல்லாம் செய்து அந்த வரலாற்றை புதுக்கிவிட்டாய், அப்படிப்பட்ட தலைவனே என்று தந்தையை பரதன் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு முதலவன் என்பதற்கு சூரியன் என்ற பொருளை எடுத்துக்கொள்கிறோம். அவ்வாறு சூரியன் என்று எடுத்துக்கொள்ளாமல் இந்த மரபை, ராமன் தோன்றிய இந்த வம்சத்தை இக்ஷ்வாகு வம்சம் என்றும் சொல்லுவார்கள். எனவே இக்ஷ்வாகு என்று எடுத்துக்கொள்ளலாம். இக்ஷ்வாகு என்பவனும் மிகச்சிறந்த ஒரு அரசனாக இந்த மரபில் தோன்றினான். எனவே அவனுடைய பெயரை மையப்படுத்தி இக்ஷ்வாகு வம்சம் என்று சொல்வார்கள். அதே போல ரகுவம்சம் என்றும் சொல்வார்கள். அது நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரகுவம்சம், ரகுவம்சம் என்ற ஒரு காவியமே பாடியிருக்கிறார் காளிதாசர். எனவே ரகு என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். முதலவன் என்பதற்கு ரகு என்ற மன்னனை குறிப்பதாகவும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இக்ஷ்வாகு என்பவனாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சூரியன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் ரகு என்றும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் வைவஸ்பத மனு என்ற ஒரு மனு, அவன் ஒரு முக்கியமான ஒரு வேந்தனாக முதல் முதலில் சூரியனுக்கு அடுத்து அவன்தான் இந்த மரபை முன்னெடுத்து சென்றவன் என்ற புராண வரலாறு கூறப்படுவதனால் அந்த மனுவை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு முக்கியமான ஒருவனை பரதன் குறிப்பிட்டு சொல்லுகிறான். அவனிலிருந்து வந்து தொடங்கிய அந்த நமது மூதாதையர்களுடைய பழைய வரலாற்றை எல்லாம் நீ புதுக்கினா என்று தன் தலைவனை, தன் தந்தையை சிறப்பித்து சொல்கிறான் பரதன். முதலவன் முதலிய முந்தையோர் பழம் கதையையும் புதுக்கிய தலைவ கண்ணுடை முதலவன் சிலைவிழின் நோன்மை நூறிய புதல்வனை எங்கனம் பிரிந்து போயினாய். சிறப்புக்குரிய தந்தையே, சிறப்புக்குரிய தலைவனாக இருக்கக்கூடிய என் தந்தையே, பழைய அரசர்களுடைய வரலாற்றை எல்லாம் புதுக்கிய என் தந்தையே, நீ எப்படி உன் மகனாகிய ராமனை விட்டு பிரிந்து போயினாய்? சிவதனுசையே முறித்த பராக்கிரமசாலியாகிய ராமனை விட்டு நீ எப்படி விடைபெற்று போனாய்? என்னால் நம்ப முடியவில்லையே என்று பரதன் புலம்புகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சிலை என்பது இங்கு கல் என்ற பொருளில் வந்திருக்கிறது. கல், கல் அல்லது மலை, மலை என்ற பொருளில் வருகிறது. ஐயா, வேற ஏதோ இடத்துல வந்து இந்த சிவன் வந்து அந்த அந்த மலை வந்து தங்கத்தால் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், மேருமலை தங்க மலை என்ற ஒரு கருத்து உண்டு. வெவ்வேறு கருத்துகள் வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்படும். பொதுவாக மேருமலை தங்கமலை என்று சொல்லப்படும். அந்த மலையைத்தான் அவர் வில்லாக வளைத்து எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு கருத்தும் உண்டு. எனவே அவ்வாறு பொருள் எடுப்பது இங்கு ஒன்றும் தவறில்லை. சிலைவில் என்பது மலைவில் என்று தான் அர்த்தம். அது மேருமலையை குறிக்கிறது. மேருமலை தங்கமலை. எனவே இந்த வில் தங்கமலையையே அப்படியே வளைத்து உருவாக்கப்பட்ட ஒரு வில்லாக இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க. இது மலையையே வில்லாக ஆக்கி வைத்திருந்தாரா என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், மழை என்றால் மழையையே அவ்வாறாக வளைத்து எடுத்ததாக சொல்லக்கூடாது, அந்த அம்சமாக, அந்த மேருமலையின் அம்சமாக இந்த வில் இருந்தது. அந்த மேருமலையினுடைய அந்த பிரமாண்ட தன்மை இந்த வில்லுக்குள் இருந்தது, அதனுடைய அம்சம் இதில் இருந்தது. எனவே மேருமலையாகிய வில் என்று சொன்னால் அதன் அம்சமாகிய வில் என்று கொள்ள வேண்டும் என்று பொருள் சொல்பவர்களும் இருக்கிறார். அந்த மலையே வில்லாக இருந்தது என்று கொள்ளாமல் அதன் அம்சமாகிய வில் என்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். எப்படி பொருள் எடுத்தாலும் பொருந்தக்கூடியதுதான், எடுத்துக்கொள்ளலாம். ஆ சரிங்க. வேறு சந்தேகம் இல்லையா? அடுத்த பாடல் போகலாம். அடுத்த கூட்டம் இது என்ன பல வடிவங்களில் தெரிகிறது. இதுவும் பரதனுடைய புலம்பலை கூறக்கூடிய ஒரு பாடல்தான். பற்றுரு தவத்தினில் பயந்த மைந்தர்க்கு முற்றுலகு அழித்து நீ முறையின் ஏதிய கொற்றனல் முடிமன கோலம் காணவும் பெற்றிலை போலும் நின் பெரிய கண்களால். இதுவும் ஒரு வழக்கமான நாம் பார்க்கக்கூடிய ஒரு புலம்பல் முறைமைதான். பொதுவாக இறந்தவர்களை நோக்கி புலம்புபவர்கள் இந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நீ கண்ணார பார்க்காம போய்விட்டேயே என்று புலம்புவார்கள். இதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அந்த ஒரு தன்மையில் பரதனும் புலப்புகிறான். இவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டது, நான்கு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. அதை தசரதன் பார்த்து கண்ணார கண்டு களித்தான். அது நடந்து முடிந்து விட்டது. இப்போது மணக்கோலம் காணவும் பெற்றிலை போலும் என்று புலம்புகிறான். இங்கு எந்த மணக்கோலத்தை கூறுகிறான் என்றால், ராமனுக்கு நடக்கக்கூடிய முடிபுனைதலாகிய மணம், அதையும் ஒரு மணமாக கூறுவது கவி மரபு. அவனி மாதை மறுமணம், அவனி மாதை மணம் முடித்தல் என்று ஏற்கனவே நாம் ஒரு பாடலில் கூட பார்த்தோம். தசரதன் அவ்வாறாக தன் மகனுக்கு அவனி மாதை, அதாவது ராஜ்யத்தை ராமனிடம் ஒப்படைத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை அவனி மாதோடு ராமனுக்கு மனம் விழா காண வேண்டும் என்று தசரதன் எண்ணியதாக ஒரு பாடலில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். முடிபுனைவதையும் ஒரு திருமணமாக சொல்லுவது மரபு. எனவே பரதன் இங்கு ராமனுக்கு நடக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேக வைபவமாகிய சிறப்பை நீ காணாமல் போய்விட்டாயே என்று சொல்லி புலம்புகிறான். முடிமன கோலம் காணவும் பெற்றிலை போலும் நின் பெரிய கண்களால். பரதனுக்கு இன்னும் நடந்த செய்தி தெரிய வரவில்லை. ராமன் காட்டிற்கு போன செய்தி தெரியவில்லை. ராமனுக்குரியதை கையை தட்டி பறித்து விட்டாள் என்பதும் தெரியவில்லை. ராமனுக்கு என்றாவது ஒரு நாள் பட்டாபிஷேகம் நடக்கும் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். அந்த செய்தி அவனுக்கு தெரியவில்லை. பட்டாபிஷேகத்திற்கு நாள் குறித்த செய்தியெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. மூத்தவன் ராமன், அவனுக்கு பட்டாபிஷேகம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் என்ற அளவில் அவனுக்கு தெரிந்திருக்கிறது என்ற எண்ணம் உடையவனாக அவன் இருக்கிறான். அண்ணனுக்கு கூடிய விரைவில் பட்டாபிஷேகம் நடக்கும் என்ற கருத்துடையவனாக அவன் இருக்கிறான். எனவே அந்த கருத்துடனேயே பேசுகிறான். அண்ணனுக்கு கூடிய விரைவில் அந்த விழா இருக்குமே, அதை காணாமல் தந்தை போய்விட்டாரே என்று சொல்லி புலம்புகிறார். கொற்றனல் முடிமன கோலம் காணவும் பெற்றிலே போலும் நின் பெரிய கண்களால், உன் கண்களால் அந்த காட்சியை காணாமல் நீ போய்விட்டாயே, அதை பெறவில்லை போல் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். பற்றுரு தவத்தினில் பயந்த மைந்தருக்கு முற்றுலகு அளித்து, இங்கு மைந்தன் என்பது ராமனை குறிக்கிறது, ராமனுக்கு இந்த முழு உலகத்தையும் கொடுத்து முறையின் எய்திய கொற்ற நல் முடிமன கோலம், முறையின் எய்திய அதாவது அந்த ராமனுக்கு முறைப்படி நடக்கக்கூடிய அந்த சிறப்புக்குரிய முடிமன கோலம், பட்டாபிஷேக கோலம். முடிமணம் என்பது இங்கு அந்த முடி தரித்தலாகிய பட்டாபிஷேகத்தை குறிக்கிறது. அதை ஒரு திருமணமாக உருவகித்து சொல்கிறான் பரதன். முறையின் எய்திய கொற்றநல் முடி, கொற்ற முடி என்பது சிறப்புக்குரிய கிரீடத்தை, சிறப்புக்குரிய மகுடத்தை குறிக்கிறது. சிறப்புக்குரிய அழகான அந்த மகுடத்தை புனையக்கூடிய அந்த கோலத்தை நீ காணவும் பெற்றிலை போலும், அதை கூட நீ காணப்பெறாதவனாக போய்விட்டாய் போல் இருக்கிறதே, நின் பெரிய கண்களால் அதை பார்க்க முடியாமல் நீ போய்விட்டாய் போல் இருக்கிறதே என்று சொல்லி புலம்புகிறான். மைந்தர்க்கு முற்றுலகு அளித்து, மைந்தனுக்கு, மைந்தனுக்கு என்பது மைந்தர்க்கு என்று வருகிறது. அது மைந்தர்க்கு என்று இப்படி வந்தால் இது பன்மையை குறிக்கும், பல மைந்தர், பல மைந்தர்களுக்கு என்ற பொருளை தரும். இங்கு ரகர ஒற்று வருகிறது, மைந்தர், மைந்தருக்கு என்று வருகிறது. அப்படி வரும்போது அது ஒருவனை குறிக்கிறது, ஒரு மைந்தனுக்கு, மைந்தனுக்கு என்ற பொருளை தருகிறது. பற்றுரு தவத்தினில் பயந்த மைந்தருக்கு, ராமனை தவம் இருந்து பெற்றான் தசரதன். அப்படி ஒரு புத்திரன் பிறப்பதற்காக வெகுகாலம் புத்திர பேர் இல்லாமல் தவித்திருந்து யாகம் நடத்தி அதன் மூலம் பெற்றெடுத்த பிள்ளை ராமன். எனவே ராமனை குறித்து சொல்லும்போது பற்றுரு தவத்தினில் பயந்த மைந்தன் என்று பரதன் சுட்டுகிறான். பற்றுரு தவம், அந்த பற்றுரு என்பதை மைந்தன் என்பதோடு சேர்த்து கொள்ளலாம். தவத்தினில் பெற்றெடுத்த பற்றுரு மைந்தன், நீ மிகவும் பற்று வைத்திருக்கின்ற மைந்தன், மைந்தனாகிய ராமனுக்கு முற்றுலகு அளித்து, முற்றுலகு முழுமையான உலகத்தை, இங்கு உலகு என்பது அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது, முழுமையான ராஜ்யத்தையும் நீ தவத்தில் பெற்ற, பற்று வைத்திருக்கக்கூடிய, நீ மிகவும் பற்று பாசம் வைத்திருக்கக்கூடிய அந்த ராமனுக்கு கொடுத்து, முறையின் எய்திய கொற்றநல் முடிமன கோலம் காணவும், முறைப்படி நடப்பதாய் நடக்கு நட நடக்க வேண்டிய அந்த முடிமன கோலத்தையும் காணாமல் நீ போய்விட்டாயே என்று சொல்கிறான். இதில் பயந்த என்ற வார்த்தை பெற்றெடுத்த என்ற பொருளில் வருகிறது. பயந்த என்ற சொல்லை நாம் இப்போது பெரும்பாலும் பயப்படுகிற, அச்சப்படுகிற என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். பயந்த, அச்சப்பட்ட, இறந்த கால வினையெச்சமாக பயன்படுத்துகிறோம். பயந்த பிள்ளை, ஆனால் இங்கு பயந்த என்பது பெற்றெடுத்த என்ற பொருளில் வருகிறது. கந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளம் ஆனாய் என்று பாரதியார் பாடுகிறார். காளியை பற்றி பாடும் பாடக்கூடிய பாடல் அது. அதில் காளியை பற்றி சொல்லும்போது கந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளமானாய், முருகனை பெற்றெடுத்தாய் தாயே கருணை வெள்ளமாக நீ இருக்கிறாய் என்று சொல்லும்போது அந்த கந்தனை பயந்தாய் என்று பாரதியார் பயன்படுத்துகிறார். பயந்தாய் என்றால் பெற்றெடுத்தாய் என்று அர்த்தம். அதேபோல இங்கு பயந்த என்பது பெற்றெடுத்த என்ற பொருளில் வருகிறது. பற்றுரு தவத்தினில் பயந்த மைந்தர்க்கு முற்றுலகு அளித்து நீ முறையின் எய்திய கொற்றனல் முடிமன கோலம் காணவும் பெற்றிலை போலும் நின் பெரிய கண்களால். ராமனுக்கு மகுடாபிஷேகம் நடப்பதை நீ பார்க்காமல் மாண்டு விட்டாயே என்று சொல்லி புலம்புகிறார். இதுதான் இதில் உள்ள செய்தி. அதை அடையெல்லாம் கொடுத்து கம்பர் பாட்டாக அமைத்திருக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஒரு இலக்கண கேள்வி ஐயா. முதல் சொல்லில் பற்றுரு அப்படின்னு இருக்குல்ல ஐயா, அது சேர்த்து ஆமா, எழுதும் போது இரண்டு ரூ ரூன்னு வரணுமா? பற்றுரு பற்றுரு. பற்றுரு என்று வரும், அப்படிதான் வரும், பக்கத்துல பக்கத்துல வரும் ரெண்டும். சரி. ஐயா, முற்றுலகுன்னா மூன்று உலகுன்னா எந்த மூன்று உலகத்தை குறிப்பிடுகின்றார்? முற்றுலகு என்றால் முழுமையான உலகு என்று அர்த்தம். மூன்று உலக என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. முற்றும் என்று சொல்லுகிறோம் அல்லவா, முற்றிலும் சொன்னான், முற்றிலும் அது தவறு, முற்றிலும் அது சரி என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா. முற்றிலும் என்றால் முழுமையாக என்று அர்த்தம். இங்கு முற்றுலகு என்றால் முழு உலகு என்று அர்த்தம். உலகு என்பது இங்கு அந்த நாட்டை குறிக்கிறது. முழு நாட்டையும் ராமனுக்கு கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதாகிய வைபவத்தை நீ காணாமல் போய்விட்டாயே என்று பரதன் சொல்லி புலம்புகிறான். மூலகு என்றால் தான் மூன்று உலகம், முற்றுலகு என்றால் முழுமையான உலகம். மூ உலகு என்றால் மூன்று உலகம். அது மூ மூ உலகம். அது மூன்று கூட்டல் உலகம் சேரும் போது மூ உலகு என்று சேரும். மூ உலகு அது நீங்கள் சொல்வது போல மூன்று உலகு என்ற பொருளை தரும். இது முற்றுலகு, முற்றுமாகிய உலகு, அதாவது எல்லா உலகம் என்று அர்த்தம். நாட்டின் எல்லா பகுதியும் பிரிவு இல்லாமல், தம்பிக்கு இவ்வளவு, அடுத்த தம்பிக்கு இவ்வளவு என்றெல்லாம் பிரித்து கொடுக்காமல் ராமனுக்கு முழுமையாக அந்த ராஜ்யம் போய் சேர வேண்டும். முறை அது மூத்த மகனுக்குத்தான் ராஜ்ய உரிமை என்ற அடிப்படையில் ராமனையும் முழுமையாக ராஜ்யத்திற்கு உரியவனாகிறான். எனவே அவனுக்கே முழுமையாக எல்லாவற்றையும் கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து வைக்கக்கூடிய அந்த வைபவத்தை காணாமல் நீ போய்விட்டாயே என்று பரதன் சொல்லுகிறார். கொற்றநல் அப்படின்ற கொற்ற கொற்றவை அந்த என்பது சிறப்பு, வெற்றி என்றெல்லாம் பொருள் தரும். கொற்ற கொற்றவை முடி முடி என்பதோடு அது போய்விடும். முடி என்றால் மகுடம், கொற்ற முடி என்றால் வெற்றி பொருந்திய மகுடம் என்று பொருள் எடுத்துக்கலாம், அல்லது சிறப்பு மிக்க மகுடம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி பொருந்திய மகுடம் என்று எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் முடி தரிப்பவர்கள் வெற்றி பெற்றுதான் முடி தரிப்பார்கள். வெற்றிக்குரியவர்களுக்குத்தான் முடி போய் சேரும், தலையில் அணியக்கூடிய தகுதி இருக்கும். எனவே அந்த வெற்றி பொருந்திய மகுடம் என்று அந்த மகுடத்திற்கு அந்த அடை மிக பொருத்தமானது, ஒற்ற முடி. ஐயா, இந்த ஒற்ற காலத்துல முடியா இருக்கு. ஆ, கொட்டம் அடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது ஐயா, கொட்டம், அந்த அது வேறு, அது கொட்டம், கொட்டம் கொட்டம் வேறு, கொற்றம் வேறு. இங்கு இப்போது கொட்டம் என்று நாம் சொல்வது ஆணவத்தில் ஆடுகின்ற ஆட்டத்தை கொட்டம் என்று சொல்கிறோம். அது பேச்சு வழக்கில் பரவலாக இருக்கக்கூடிய வார்த்தை கொட்டம் என்பது. இது கொற்றம், இதற்கும் அதற்கும் சம்பந்தம் உள்ளது. சரி. இது வந்து வெற்றியை குறிக்கிறது, இது வெற்றி இல்ல சிறப்பு. வெற்றி. சரி, கொற்றவன் என்றே அரசனை குறிக்கக்கூடிய வார்த்தை, கொற்றவன் என்றே ஒரு வார்த்தை இருக்கிறது. வெற்றி பெறுபவன் தான் அரசனாக இருக்க வேண்டும், வெற்றி பெறுபவன் தான் அரசனாக ஆவான் என்ற அடிப்படையில் அரசனுக்கு கொற்றவன் என்ற ஒரு சொல் தமிழில் பொருத்தமாக சொல்லப்படுகிறது. நன்றி. இதுவும் நல்ல பாடல் ஐயா. பற்றுரு தவத்தினில் பயந்த மைந்தர்க்கு முற்றுலகு அளித்து நீ முறையின் எய்திய கொற்றனல் முடிமனக் கோலம் காணவும் பெற்றிலை போலும் நின் பெரிய கண்களால். இது இந்த புலம்பல் எல்லாம் நாம் சாதாரணமாக நடைமுறையில் பார்க்கக்கூடிய புலம்பலைப் போலவே இருக்கிறது. ஒரு இறப்பு நடந்துவிட்டால் உணர்ச்சிகரமான மனிதர்கள் எவ்வாறு புலம்புவார்களோ அதைப் போலவே புலம்புகிறான் பரதன். சென்ற பாடலில் எப்படி ராமனை விட்டு நீ போனாய் என்று சொல்லுகிறான். இது எப்படி இந்த சின்ன பிஞ்சு பிள்ளையை விட்டு எப்படி போனீர்கள் என்று புலம்புவார்கள் அல்லவா? எப்படி நம்ம ராஜாவை விட்டு நீ எவ்வாறு போனாய் என்றெல்லாம் புலம்புவார்கள் அல்லவா? அதை போல புலம்புகிறான். ராமனை விட்டு நீ எவ்வாறு போனாய் என்று சென்ற பாடலில் புலம்புகிறான். இங்கு அடுத்து ராமனுக்கு பட்டாபிஷேகமாகிய அந்த முடிமன கோலம் காணாமல் நீ எவ்வாறு போனாய் என்று புலம்புகிறான். ஐயோ, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்காமல் நீங்கள் போய்விட்டீர்களே என்று புலம்புவது போல பெண்கள் புலம்புவார்கள் அல்லவா? அதை போல இந்த புலம்பல் இருக்கிறது. ஐயா, அதே போல இவனுக்கு அரசாட்சியில் எந்த விருப்பமும் இல்லை, ராமன் தான் அரசனாக வேண்டும் என்று அதுவும் காட்டிவிடுகிறது. அதாவது எனக்கு ஆமாம், இதில் தசரதன இது பரதனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ராமன் தான் முடிசூடுவான் என்பதில், அந்த முடிசூட்டும் விழாவை பார்க்க வேண்டும் என்பதில் அவனும் ஆர்வத்தோடு இருந்திருக்கிறான் என்பது இந்த பாடலில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதுவும் கைகேயிக்கு இவன் இது போல் புலம்புவது கண்டு ஆமாம், அவளுக்கு கைகை மனதுக்குள் யாருக்காக அவள் ராஜ்யத்தை பெற்று வைத்திருக்கிறாளோ அந்த மகனே இவ்வாறு பேசுவது அவளுக்குள் பல்வேறு அதிர்ச்சிகளை உண்டு பண்ணியிருக்கும். மகன் இவ்வாறு பேசுகிறான், அவனுக்காக நாம் ராஜ்யத்தை பெற்று வைத்திருக்கிறோம், அவன் அது ராமனுக்குரியது என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறானே என்று அவள் மனதிற்குள் எண்ணியிருப்பாள். இன்னும் ஒரு பாடல் பார்த்துடலாமா ஐயா? ஆ, பார்க்கலாம். இவ்வாறு விழுந்து புலம்புகிறான், எழுந்து நின்று அரற்றுகிறான், இவ்வாறு பல விதங்களில் அழுது அரற்றிய அந்த பரதன் சற்று நேரத்தில் தன்னைத்தானே கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்கிறான். சரிப்படுத்தி கொண்டு தன் தாயை நோக்கி கேட்கிறான், எங்கே என் அண்ணன்? அவனை பார்த்ததால்தான் எனக்கு இந்த சோகம் ஓரளவு ஆறும், என் தவிப்பு நிலை கொஞ்சம் தணியும். அவன் எங்கே? அவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். வந்தனை அவன் கழல் வைத்த போதலால் சிந்தை வெங் கொடுந்துயர் தீர்களாது என்றான். என் அண்ணனை பார்த்து அவனை அவனுடைய பாதத்தில் விழுந்து கும்பிட்டால்தான் இந்த சோகம் எனக்கு கொஞ்சம் கட்டுப்படும் என்று சொல்லுகிறான். வந்தனை அவன் கழல் வைத்த போதலால் சிந்தை வெங் கொடுந்துயர் தீர்களாது என்றான். ராமனை நான் பார்க்க வேண்டும், ராமனை வணங்க வேண்டும் என்று தாயிடம் சொல்லுகிறான். இப்போது தாய் அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். தந்தையை தேடினான் முதலில், இப்போது தமையனை தேடுகிறான். தந்தை இறந்தான் என்ற செய்தியை கேட்டு ஆற்றாமல் இருக்கக்கூடிய அவனுடைய மன கொதிப்பை ஓரளவு ஆற்றுவதற்கு அவனுடைய அண்ணனுடைய தரிசனம் அவனுக்கு அப்போது தேவையாக இருக்கிறது. பெரும் சோகம் பீடிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தங்கள் நம்பிக்கைக்குரியவர்களை பார்க்கும்போது ஓரளவு ஆறுதல் அடைவார்கள். இது நாம் இன்றளவும் பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு பெரிய சோகத்தால் பீடிக்கப்பட்டு நிற்கும் போது நமக்கு மிகவும் நன்மை செய்யத்தக்க ஒரு உறவினர் வந்தாலோ அல்லது நமக்கு நம்பகமான ஒரு நண்பன் வந்தாலோ அவர்கள் நம்மை அரவணைத்து ஆற்றுப்படுத்தும் போது மனம் ஓரளவு ஆறும், ஓரளவு நிதான நிலைக்கு நாம் வருவோம். எனவே இங்கு இப்போது பரதன் அண்ணனை காண வேண்டும் என்று விழைகிறான். அண்ணனை பார்த்தாவது ஓரளவு இயல்பு நிலைக்கு வரலாம் என்பது அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே அண்ணனை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய மனம் அவாவுகிறது. எனவே தாயிடம் அண்ணனை குறித்து கேட்கிறான். மேலும் ஒரு இடியை இறக்குகிறாள் கைகேயி. முதலில் தந்தை மரணம் என்ற ஒரு செய்தியை அவன் காதுகளில் இடி போல செலுத்தினாள். இப்போது அடுத்த ஒரு இடியை இறக்குகிறாள். உன் அண்ணன் வனத்திற்கு போய்விட்டான். வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனைவி தம்பியோடு வனம் சென்று விட்டான் என்ற செய்தியை சொல்கிறான். தேவி தம்பியன் திவ்விரு ஓரோடும் காணத்தான் என்றாள். காணத்தான், காட்டில் இருக்கிறான். காணத்தான் என்றாள். உன் அண்ணன் காட்டில் இருக்கிறான். தேவி தம்பி, தன் தேவியாகிய சீதையோடும் தம்பியாகிய இலக்குவனோடும் காணத்தில் இருக்கிறான், காட்டில் வசித்து கொண்டிருக்கிறான் என்று ராமனுடைய நிலையை பரதனுக்கு கையை தெரியப்படுத்துகிறார். அதை கேட்டவுடன் பரதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த 202வது பாடல். வனத்தினன் என்றவள் இசைத்த மாற்றத்தை நினைத்தனன் இருந்தனன் நெருப்புண்டான் என வினைத்திறம் யாதினி விளைப்பதின்னமும் எனைத்துள கேட்பன துன்பம் யான் என்றான். வனத்தினன் என்றவள் இசைத்த மாற்றத்தை உன் அண்ணன் வனத்தினனாக ஆகியிருக்கிறான், வனத்தில் இருக்கிறான் என்று அவள் இசைத்த மாற்றத்தை, அவள் சொன்ன அந்த சொல்லை, இசைத்தல் என்பது இங்கு சொல்லுதல் என்ற பொருளில் வருகிறது. இசைத்தல் என்பது பொதுவாக இசை இசைத்தல் என்ற பொருளில் இப்போது நடைமுறையில் இருக்கிறது. இசைத்தல் என்பதற்கு சொல்லுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. இசைத்தல், இந்த சொல்லுதல் என்பதற்கான வார்த்தைகள் மிக அதிகமாக தமிழில் உண்டு. வெவ்வேறு வார்த்தைகள், சொல்லுதல், இயம்புதல், செப்புதல், கூறுதல், உரைத்தல், பகருதல் என்றெல்லாம் பல வார்த்தைகள் இந்த சொல்லுதல், ஒரு செய்தியை தெரிவித்தல் என்பதற்கு அநேக வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு மொழி தமிழ் மொழி. அதில் ஒரு வார்த்தை இசைத்தல் என்பது. என்று அவள் இசைத்த மாற்றத்தை, மாற்றம் என்பது இங்கு சொல் என்ற பொருளில் வருகிறது, வார்த்தை என்ற பொருளில் வருகிறது. மாற்றம் என்பது இப்போது ஒன்றிலிருந்து இன்னொன்று, இன்னொன்றாக ஒன்று திரிவதை குறிப்பதற்கு, மாறுவதை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். மாற்றம், நல்ல மாற்றம் வந்தது, அரசியலில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, இயற்கையில் ஒரு மாற்றம் விளைந்து விட்டது என்றெல்லாம் ஒன்று இன்னொன்றாக திரிந்து விடுவதை, மாறிவிடுவதை மாற்றம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம் இப்போது. ஆனால் மாற்றம் என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருள் உண்டு. அத்திருக்குறளிலேயே அந்த பொருளில் இந்த சொல் பயின்று வந்திருக்கிறது. விடுமாற்றம் வேந்தருக்கு உரைப்பான், வடுமாற்றம் வாய்சோரா வன்கண்ணவன். தூதுவரை பற்றி சொல்லும்போது விடுமாற்றம் வேந்தருக்கு உரைப்பான் என்று சொல்லுகிறார். ஒரு அரசன் விடுக்கின்ற சொல்லை வேறு அரசர்களுக்கு போய் சொல்லக்கூடியவன் தூதுவன். என்பதை சொல்லும் போது விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் என்று மாற்றம் என்ற சொல்லை சொல் என்ற பொருளில் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். திருப்பாவையில் கூட இந்த மாற்றம் என்ற சொல் வருகிறது, சொல் என்ற பொருளில். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஒரு பெண் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள், பாவை நோன்பு கடைபிடிக்கக்கூடிய பெண்கள் அவளை எழுப்ப செல்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள், அவள் எழுந்திருக்கவில்லை. கூப்பிட்டு பார்க்கிறார்கள், அவள் எழுந்திருக்கவில்லை. பதில் சொல் எதுவுமே அவள் தரவில்லை. எனவே மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வந்து கதவைத்தான் திறக்கவில்லை, நீ உள்ளிருந்து ஏதாவது சொல்லவாவது செய்யலாமே, ஏதாவது பதில் கூறலாமே, விடை ஏதும் தாராமல் நீ இருக்கிறாயே என்று சொல்வதற்கு மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அங்கு மாற்றம் என்ற சொல்லை பதில் என்ற பொருளில் ஆண்டாள் பயன்படுத்துகிறாள். மாற்றம் என்பது பொதுவாக பதில் சொல் என்ற பொருளில் வருவதுதான். அது ஒருவர் ஒன்றை கூற அதற்கு மாறாக விடையாக சொல்லுவது மாற்றம். விடை என்ற பொருள், பதில் என்ற பொருளில் வருவது. அது பொதுவாக சொல் என்ற பொருளில் பல இடங்களில் வரும். சொல் மாற்றம் என்றால் சொல் என்ற பொருளிலும் ஐயா, நீங்க அந்த இங்கு. திருக்குறள் சொன்னீங்கல்ல ஐயா, ஆமாம், அது இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அதுல இன்னொரு ரெண்டு மாற்றம்ன்ற ரெண்டு வார்த்தை. மாற்றம் இருக்கு. ஆமாம், ரெண்டு ரெண்டுமே சொல் என்ற பொருளில் தான் அங்கு வருகிறது. விடுமாற்றம் வேந்தருக்கு உரைப்பான், வடுமாற்றம் வாய் சோறா வன்கண்ணவன். விடுமாற்றம் என்பது விடக்கூடிய சொல், அதாவது இந்த தூதுவனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அரசன் விடுக்கக்கூடிய சொல், அது விடுமாற்றம். அங்கு அடுத்து அதை சொல்லக்கூடியவன், அதை கொண்டு போய் மற்ற அரசர்களிடையும் சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்றால், வடுமாற்றம் வாய் சோறா வன்கண்ணவன். வடுமாற்றம், வடுமாற்றம் என்றால் குற்றம் உடைய சொல் என்ற அர்த்தம். வடு என்றால் குற்றம், மாற்றம் என்றால் சொல், வடுமாற்றம் குற்றம் உடைய சொல், சொல்லை வாயிலிருந்து தவறி கூட பேசாத வலிமை உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு தூதுவன் என்பவன் அரசன் சொல்லக்கூடிய சொல்லை பிற அரசர்களுக்கு போய் சொல்லக்கூடிய தூதுவன் என்பவன் குற்றம் உடைய சொற்களை வாய் தவறி கூட பேசாத வலிமை உடையவனாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தூதுவன் என்பவன் மிக முக்கியமானவன். அரசன் சொல்லக்கூடியதை தகுந்த சொற்களால் மற்ற அரசர்களிடம் போய் சொல்ல வேண்டும். அந்த சொற்களை வேறு பொருள்படும்படி, குற்றம் அந்த சொற்களில் குற்றம் உண்டாகும்படி அவன் எடுத்துரைத்து விட்டான் என்றால் பெரும் போரை உண்டுவிடும். சமாதானமாக போகக்கூடிய ஒன்று தூதுவன் சொன்ன தவறான வார்த்தையால் போராக மாறிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே குற்றம் இல்லாத சொற்களை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவனாக தூதுவன் இருக்க வேண்டும். வாய் தவறி கூட அவனிடம் இருந்து தவறான சொற்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது. எனவே அதை குறிப்பதற்கு வடுமாற்றம் வாய் சோறா வன்கணவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வடுமாற்றம் வாய் சோறா வன்கணவன். அங்கு மாற்றம் என்ற சொல்லில் அந்த சொற்கள் எல்லாம் சொல் என்ற பொருளிலேயே வந்திருக்கின்றன. ஐயா, வன்கணவன்னா என்னங்க? வன்மையானவன் என்று அர்த்தம், வலிமையானவன் என்று அர்த்தம். வன்கண் என்றால் வலிமை என்று அர்த்தம். அங்கு கணவன் என்று நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. வன் கூட்டல் கணவன் என்று அதை பிரிக்கக்கூடாது. வன்கண் அவன், வன்கண் என்றால் வலிமை என்று அர்த்தம். வன்கண், சரி, வன்கண். இது சேரும் போது இதனோடு அவன் என்ற விகுதி சேர்ந்து வன்கணவன் என்று சேரும். அதை நாம் வன் கூட்டல் கணவன் என்று பிரிக்கக்கூடாது. வன்கணவன், வன்கண், வன்கண்ணை உடையவன் வன்கணவன், அதாவது வலிமை உடையவன் என்றார். சரி. வனத்தினன் என்றவள் இசைத்த மாற்றத்தை, அவள் கூறிய அந்த வார்த்தையை நினைத்தனன். அதை உள்ளுக்குள்ளாக நினைக்கிறான். நினைத்தவுடன் அப்படியே ஸ்தம்பித்து விடுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த நிலைக்கு ஆளாகி விடுகிறான். ஸ்தம்பித்தல், உறைந்து போதல். அந்த அவனுடைய நிலையை கம்பர் சொல்லுகிறார், இருந்தனன் நெருப்புண்டான் என. இந்த வார்த்தை அவன் காதுக்குள் போகிறது, அவன் சிந்தைக்குள் சென்று சேருகிறது. அது எவ்விதமாக இருக்கிறது என்றால், நெருப்பை எடுத்து விழுங்கி விட்டது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கம்பர். இருந்தனன் நெருப்புண்டான் என, நெருப்பை விழுங்கியவன் போல அப்படியே அவன் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டான். இருந்தனன் நெருப்புண்டான் என அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். நெருப்பை விழுங்கியவன் போல அப்படியே இருக்கிறான். அடுத்து அவன் சொல்லுகிறான், வினைத்திறம் யாது இனி விளைப்பது. வினைத்திறம், வினை என்பது இங்கு அந்த ஊழ்வினையை குறிக்கிறது. ஊழ்வினை இனிமேல் என்ன செய்யுமோ என்று சொல்கிறான். புலம்புவார்கள் அல்லவா, பெரிய கொடுமை வந்த பிறகு இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்கப் போகிறேனோ தெரியலையே ஆண்டவா என்று சொல்வார்கள் அல்லவா, அதைப்போல சொல்கிறான் பரதன். இங்கு அதை ஊழ்வினையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறான். இன்னும் விதி என்ன என்னவெல்லாம் காண வைக்கப் போகிறதோ என்று சொல்கிறான். வினைத்திறம் என்பது இங்கு அந்த ஊழ்வினையை குறிக்கிறது. ஊழ்வினையின் வலிமை, திறம் என்றால் வலிமை. ஊழ்வினையினுடைய வலிமை யாது இனி விளைப்பது, இன்னும் என்ன செய்ய விளைவிக்குமோ, என்ன எதை உண்டாக்குமோ தெரியவில்லையே என்று சொல்கிறான். வினைத்திறம் யாது இனி விளைவிப்பது, இனி உண்டாக்குவது அது என்னவோ தெரியவில்லையே. விதி இனிமேல் என்ன செய்ய போகிறதோ தெரியவில்லையே என்று சொல்கிறார். அதுதான் இந்த சொற்றொடரின் பொருள். வினைத்திறம் யாது இனி விளைவிப்பது, விதி இனிமேல் என்ன செய்ய போகிறதோ தெரியவில்லையே. பெருங்கொடுமையெல்லாம் செய்துவிட்டது. தந்தை இறந்து போனான் என்ற செய்தியை கேட்கிறேன். அடுத்து அண்ணன் ஆரண்யம் போய்விட்டான் என்ற செய்தியை கேட்கிறேன். இதற்கு மேலும் என்னென்ன கொடுமையெல்லாம் கேட்க வேண்டியிருக்குமோ, விதி என்ன செய்ய போகிறதோ என்று பரதன் சொல்லுகிறான். அடுத்து மேலும் அவன் சொல்லுகிறான், இன்னமும் இணைத்துள்ள கேட்பன துன்பம் யான் என்றான். யான், யான் என்பதை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யான் இன்னமும் கேட்பன துன்பம் இணைத்துள்ள, இன்னும் நான் கேட்கக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு இருக்கின்றனவோ என்று சொல்கிறான். இன்னும் என்னென்ன துன்பத்தெல்லாம் நான் கேட்கப் போகிறேனோ, என்னென்ன கொடுமையெல்லாம் கேட்கப் போகிறேனோ தெரியவில்லையே என்று சொல்கிறான். இணைத்து உள, உள என்றால் உள்ளன என்று அர்த்தம். இணைத்து உள என்றால் எவ்வளவு உள்ளன, இணைத்து என்றால் எவ்வளவு என்று அர்த்தம். இந்த இணைத்து என்ற வார்த்தை மிக பழைய இலக்கியங்களிலெல்லாம் பயின்று வரக்கூடிய வார்த்தை. இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு என்று வள்ளுவர் பாடுகிறார். என் காதலர் எனக்கு எந்த, எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறார் என்றால், அவரை நான் பார்ப்பதற்கு அவர் வாய்ப்பு தருவதில்லை, என்னோடு அவர் சரியாக பேசுவதற்கு வருவதில்லை. இவ்வாறாக இருந்த போதிலும் கூட இன்னொரு விதத்தில் எனக்கு அவர் நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறார் என்றால், நான் அவரை குறித்து எவ்வளவு தூரம் நினைத்தாலும், அவரை மனசுக்குள் வைத்து கொண்டு எவ்வளவு தூரம் அவரை மனதுக்குள் நான் பல விதங்களில் எண்ணி எண்ணி பார்த்தாலும், அதை குறித்து அவர் கோபமே படமாட்டார். அந்த ஒரு நன்மையை எனக்கு அவர் செய்கிறார் என்று ஒரு காதலி சொல்லுவதாக வள்ளுவர் பாடுகிறார். இணைத்து நினைப்பினும், எவ்வளவு நினைத்தாலும் காயார் என் மீது அவர் கோபப்பட மாட்டார். அனைத்து அன்றோ, இணைத்து அதே போல அனைத்து என்ற வார்த்தை வருகிறது. அனைத்து என்றால் அவ்வளவு என்ற அர்த்தம். அனைத்து அன்றோ காதலர் செய்யும் சிறப்பு, அவ்வளவு அவ்வளவு தூரம் அவர் எனக்கு சிறப்பு செய்கிறார். எவ்வளவு நினைத்தாலும் அதற்காக அவர் கோபப்பட மாட்டார். மற்ற எந்த சிறப்பும் அவர் செய்யவில்லை. நினைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அது குறித்து அவர் கோபப்படுவதில்லை. மனசுக்குள் நினைப்பதை குறித்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது அல்லவா? அதே ஒரு வேடிக்கையாக அந்த பெண் சொல்லுவது போல வள்ளுவர் அந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார். அங்கு இணைத்து அனைத்து என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது. இணைத்து என்றால் எவ்வளவு என்று பொருள், அனைத்து என்றால் அவ்வளவு என்று பொருள். இங்கு இணைத்து என்ற வார்த்தை வருகிறது. இணைத்து உள்ள எவ்வளவு உள்ளன, கேட்பன துன்பம், நான் கேட்பனவாகிய துன்பம் இன்னும் எவ்வளவு உள்ளன என்று பரதன் சொல்லி புலம்புவதாக கம்பர் பாடலை அமைக்கிறார். வனத்தினன் என்றவள் இசைத்த மாற்றத்தை நினைத்தனன் இருந்தனன் நெருப்புண்டான் என வினைத்திறம் யாதினி விளைப்பதின்னமும் இணைத்துள கேட்பன துன்பம் யான் என்றான். இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, மூணாவது வரிக்கு என்ன பொருள் சொன்னீங்க ஐயா? மூணாவது வரிக்கு இதுல வினை என்பது இங்கு அந்த ஊழ் வினையை குறிக்கிறது. வினை திறம் என்பது வலிமை. வினை திறம் என்பது ஊழ் வினையின் வலிமை, அதாவது விதியின் வலிமை. இந்த விதியின் வலிமை யாது இனி விளைப்பது, இனிமேல் என்ன விளைப்பது என்றால் உருவாக்குவது என்று அர்த்தம். இனிமேல் என்ன உருவாக்குமோ என்று சொல்லுகிறார். சரி. இதுவரைக்கும் மிக பெரிய கொடுமையை உருவாக்கி விட்டது, பெரிய துன்பத்தை விளைவித்து விட்டது, இனிமேல் என்ன விளைவிக்குமோ என்று சொல்லுகிறார். இனிமேல் அது என்ன விளைவிக்குமோ, நான் என்னென்ன துன்பங்களை எல்லாம் என் காதால் கேட்க வேண்டியது இருக்குமோ என்று சொல்லுகிறார். இதில் வினை விதியை குறிக்கின்றது அல்லவா? வினை என்பது விதியை குறிக்கிறது. ஊழ் வினை என்று நீங்கள் அதில் பொருத்தி பொருள் எடுத்துக்கொண்டால் எளிமையாக புரியும். வினை என்பது பொதுவாக செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வினை, வினை என்றால் செயல், வினையாற்றினான் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அது நடைமுறையில் சாதாரண செயலை குறிக்கிறது. ஆனால் அதுவே ஊழ் வினை என்ற பொருளிலும் வரும். வினை பயன் என்று சொல்லும் போது அங்கு அது ஊழ் வினை பயன் என்ற பொருளில் வருகிறது. முன்பு செய்த முற்பிறவிகளில் செய்த அந்த செயல்களினுடைய பயனை நாம் ஊழ் வினை என்று நாம் சொல்லுகிறோம். இங்கு வினை என்பது ஊழ் வினை என்ற பொருளில்தான் வருகிறது. அது போல இசைத்த மாற்றத்தை இப்ப சொல்லுவாங்க, சொன்ன மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்ன மாற்றம் என்பதற்கு தான் நான் பொருள் சொன்னேன். மாற்றம் என்பது அங்கு சொல் என்ற பொருளில் வந்திருக்கிறது என்று சொன்னேன். சரி. என்று அவள் இசைத்த மாற்றத்தை, என்று அவள் கூறிய வார்த்தையை நினைத்தனன், இவன் நினைக்கிறான், சிந்தையில் எண்ணி பார்க்கிறான். அவன் நினைக்கும் போதே நெருப்பு மனதிற்குள் பற்றி கொண்டது போன்ற ஒரு நிலை அவனுக்கு உண்டாகி விடுகிறது. அதை சொல்கிறான், இருந்தனன் நெருப்புண்டான் என. கைகேயி கூறிய வார்த்தையை கேட்டு அவன் நெருப்பு உண்டது போல் ஒரு நிலையை அடைந்து விட்டான் என்று கம்பர் சொல்கிறார். மாற்றம் என்பது அங்கு சொல் என்ற பொருளில் வருகிறது. இசைத்த மாற்றம் என்றால் சொன்ன சொல், அவள் இசைத்த மாற்றம், அந்த கைகேயி சொன்ன சொல். இதில் வேறு சந்தேகங்கள் இல்லையா? வேறெதும் சந்தேகம் இல்லையா? நீங்க விளக்கம் கூறினதுக்கு அப்புறம் எளிமையா தான் இருக்கு. அதான் சாரமான செய்தி அதுதான். கையேகி ராமன் வனம் சென்று விட்டான், தம்பியோடும் தாரத்தோடும் காட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் போய்விட்டான் என்று சொன்ன செய்தியை கேட்ட பரதன் புலம்புகிறான். ஐயோ, இன்னும் விதி என்ன செய்ய போகிறதோ, இன்னும் என்னென்ன துன்பங்களை எல்லாம் நான் கேட்க நேருமோ என்று சொல்கிறார். அவ்வளவுதான், அது இதுதான் இந்த பாட்டில் உள்ள செய்தி. அதை கம்பர் ஓவியமாக தீட்டுகிறார், வார்த்தை ஓவியமாக ஆக்குகிறார். சிறப்பையா, ஐயா, நேரம் முடிவடைந்து விட்டது ஐயா. நம்ம எல்லோரும் ஒரு முறை வாசித்து விடும். நீங்க ஆரம்பிக்கலாம் பிரகாஷ், இல்ல மனோ வந்திருக்காரு. நீங்க சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம். பாடல் 200. ஒரு நிமிஷம். முதல்வன் முதலிய முந்தை